Le premier livre qu'on va étudier, Inch'Allah Ta'ala, Kitab Lum'atul I'tiqad, c'est l'imam Al-Allama Ibn Qudam Al-Maqdisi, rahimahullah. Par Mounir Ibn Ahmad Al-Maghribi, Hafidhahullah Ta'ala, cours numéro 13. Bismillah ar-Rahman ar-Rahim, Alhamdulillah, wa salatu wa salam ala Rasulillah wa ala alihi wa sahbihi wa man walah, amma ba'd. فمن يلخص قصة الأدرمي مع ذلك المبتدع من يلخص المناظرة تفضل هل رسول الله وخلفائه يعلمونها يعلمون البدعة لا هل رسول الله صلى الله عليه وسلم وأصحابه علموا هذه البدعة هذا السؤال الأول فماذا قال؟ أقول لا. قال لا فماذا تجيب؟ هذا المبتدع وناديس بدعة خلق القرآن القول بخلق القرآن فالأدرمي رحمه الله قال له Est-ce que le prophète صلى الله عليه وسلم et ses compagnons ils connaissaient ce kalam que tu dis an al Quran il est makhlouq fa il a dit la il a dit non tu lui réponds quoi تفضل انت تعلم وهم لا يعلمون نعم كيف انت تعلم هذا الشيء وهم يجهلونه هذا الان سيطعن في الرسول et un طعن في الصحابه لان il prétend connaître une chose min din Allah que le rasoul et ses compagnons ils ont pas su alors que le rasoul il est appuyé par le wahy المبتدع سكم سي بريتون كي كون اون شوز كو البروفيت صلى الله عليه وسلم ي كونيس با هذا اولا كي سي كي كونتينيو حسن ثم رجع dès qu'il a su la gravité de ce kalam الان il est revenu on a dit اهل البدعه ils sont هكذا vu qu'ils sont pas sur le haq fa كثيرا ما ينتقلون من قول الى قول il a dit خلاص النبي صلى الله عليه وسلم Il connaissait cette chose. Non. Aïe, si le Nabi sallallahu alayhi wa sallam, il l'a su, pourquoi il ne l'a pas propagé? Limad, on n'a pas de hadith que le Coran il est makhlouq. Qu'est-ce qu'il va répondre à la Moumtadja? Là. Qu'est-ce qu'il va répondre, Moubtadi? Ahsan, t'as un Nabi sallallahu alayhi wa sallam, sakata. Fait qu'est-ce qu'on lui répond? La, inda sukut, awalan, na'am, zid? Ahsan, limada, idha sakata un Nabi sallallahu alayhi wa sallam, limada anta t'appelle à cette chose? Et tu propages cette bid'a? Enfin, selon toi, le Nabi sallallahu alayhi wa sallam, il a su cette chose et il s'est tu. Enfin, tais-toi. Ça implique une chose grave, hada kadhalik, ma hiya. Anna qawlu anna Nabi sallallahu alayhi wa sallam ya'lam. Ça implique une chose grave. Abu Bakr. Dakaru, khalas. Shay akhar. Qawluhu alimahu Nabi sallallahu alayhi wa sallam. Nabi sallallahu alayhi wa sallam, ala za'm hada al-mubtil. أن النبي تفضل أن النبي صلى الله عليه وسلم على هذا القول أن النبي صلى الله عليه وسلم يقول بقول بخلق القرآن هذا قول خطير لماذا هذا يلزم هذا لأنه وجد أن النبي صلى الله عليه وسلم نعم إسأله فسلا بعجوتة سكيل أكسبتي هذا يلزم القول بخلق القرآن سجى كفر بالله عز وجل Il prétend à un Nabi sallallahu alayhi wa sallam, il est à la hada, wal'ayadu billah. Ahali, c'est une munaqasha tayyiba, et alhamdulillah, vous l'avez comprise. On l'avait dit, anna chaque bid'a, chaque mukhalafa fi dinillah azza wa jal, al bid'a wa ghayruha, hatta al ma'asi. Tu peux convaincre la personne avec cette tariqa. On avait dit en s'écartant de Ahl al-Bida. Lakin ahyanan, t'as pas le choix. Ça peut être, mathalan, ton père. C'est un mubtadi'. Voilà. Ton père, tu as toujours un contact avec lui. Ça peut être, tu n'as pas le choix. Tu es en prison, ils t'ont arrêté. خذ مثلا الجمعيات الحزبية بعض الناس يعتقدون أنها من دين الله c'est une bid'a celui qui يعتقد que ça fait partie de la religion c'est une bid'a كيف نرد عليه أحسنت هل علمه أو فعله النبي صلى الله عليه وسلم وأصحابه أحسنت فهل النبي صلى الله عليه وسلم فعل ذلك أو علمه حتى أنتم الآن تدعون إلى هذا يزابل سا الآن بشدة يزابلوا جمعية حتى عند بعض الناس أنه لا يقوم الدين ولا تقوم الدعوة إلا مع جمعية نحن نقول الآن هل النبي صلى الله عليه وسلم علم ذلك أو فعله مع أن المقتضى كان موجود في زمن النبي صلى الله عليه وسلم أي يبي بقود فقراء يبي دي غيش يبي دلاغجون Ils auraient pu mettre un président, mettre un trésorier et faire ce système de Jab'iyya et aider les pauvres. Enfin, on lui demande, est-ce que le Nabi sallallahu alayhi wa sallam il a fait ? S'il répond, na'am, qu'est-ce qu'on répond ? S'il dit oui, le Nabi sallallahu alayhi wa sallam il connaissait cette chose. On lui répond quoi ? Na'am. On dit, c'est pas vrai. Lakin, ala qawli, suivez la monaqasha, on lui dit quoi ? Na'am. S'il nous dit oui, on lui dit, Falimada, un Nabi sallallahu alayhi wa sallam, il n'a pas appelé à cette chose. S'il nous dit non, on lui dit quoi ? S'il dit là, un Nabi sallallahu alayhi wa sallam, il ne connaissait pas Al-Jam'iyyat, il n'a jamais appelé Al-Jam'iyyat. On lui répond quoi ? Ahsant, limada anta, tu le fais. Pourquoi tu fais une chose que le prophète sallallahu alayhi wa sallam, il n'a pas fait ? Le Nabi sallallahu alayhi wa sallam, man amila amalan, laysa alayhi amruna, fa huwa radd. S'il dit, النبي صلى الله عليه وسلم il l'a su on lui répond ان النبي صلى الله عليه وسلم لماذا il a pas appelé لماذا il a pas appelé à cette chose que vous vous appelez nuit et jour بل كثير من الناس الان leur دين tourne autour de ça ليل نهار c'est le jam'iyya tout tourne autour de la jam'iyya فسي nous dit ان النبي صلى الله عليه وسلم il a su cette chose là qu'il n'a pas appelé qu'est-ce qu'on lui répond Naam, si le Nabi sallallahu alayhi wa sallam, tu prétends qu'il a su cette chose là qu'il n'a pas appelé, l'imada t'appelle une chose que le prophète sallallahu alayhi wa sallam il n'a pas appelé. Alors, il ne pourra pas répondre. Ah, peut-être. Hada al-jawab al-thani, qad yaqul qa'il, vous avez dit que le bid'a, qad yaqul qa'il, anna le bid'a, tariqa, mukhtara'a, awa ta'abud lillah, bighayr ma shara'ahu Allah azza wa jalla. Quand il dit al-bid'a, ça fait partie du din. Il peut dire, nous, le jam'iyya, on sait que ça ne fait pas partie du din. Lakin, c'est un moyen qui nous aide. Comme les téléphones, là. Le téléphone, c'est un moyen qui nous aide à communiquer. Toutes les nouvelles choses, les voitures, c'est un moyen qui nous aide à se déplacer. Quand il dit هذا, quand il dit al-jam'iyya, wassila. Mit le siyara, mit le jawal, mit. Kaif narud alayh? حتى الرسول أمرنا بالصدقة أصحاب الجمعية ما تقول للبروفيت إنه زاد يدفع دوني صدقة دو سنتخدي وتعاونوا على البر والتقوى il va dire un c'est un moyen هذا pour s'entraider comme les haut-parleurs c'est un moyen pour propager le son فلا بد من جواب أحسنت أن هذه الوسيلة تتضمن مخالفات كثيرة مثلا مكبرات الصوت ما في مخالفة ما في انتخابات ما في تصوير ما في بنوك ما في شيء من هذا نعم فالآن même ceux qui prétendent nous on sait que ça fait pas partie du din لكن ça aide à propager le din t'as pas le droit de propager le din avec du haram لأن الجمعية لابد un تنظيم أولا il y a un تنظيم il y a une hiérarchie président un trésorier si tu sors de la vie de Ha'oula t'es rejeté Hizbiya La plupart des jam'iyyat, Anna, t'es obligé, les photos, prendre des photos, le trésorier doit se prendre en photo. Il n'y a pas de daroura. Kadhalik, ils mettent l'argent dans les banques c'est haram, sauf daroura. Kadhalik, il y a des élections. Il y a des élections et ça divise les musulmans. Tu prends des petites villes, il y a 50 musulmans, ils sont divisés à cause de jam'iyyat. Il y en a le président, il a été élu, lui il n'est pas d'accord et ça fait la fitna entre eux. Bah, tout ça, ça montre Anna al-jam'iyyat elle n'est pas mashroua, abada. Avec la munaqasha, plus le deuxième point qu'on a cité, s'il dit ça ne fait pas partie du din. On lui dit, même si tu penses qu'elle ne fait pas partie du din, c'est haram. Il y en a, il y a des muharramas. Troisième réponse, et on finit avec hada. On peut donner une différence entre matalan, les haut-parleurs. Les haut-parleurs, c'est un moyen qui aide à propager le da'wa. Ou les CDLN, ou l'informatique. Tout ça. Ça propage. L'an, on s'en sert pour propager la da'wa. C'est quoi la différence kadhalik avec le jam'iyat? Il y a une autre différence. On va dire, ils ont imprimé des livres. On va dire, mais l'adalbab, ils pensent, eux, que ça propage. Comment on répond? Maintenant, pardon, ils citent les exemples des haut-parleurs ou autres. Ils disent, les mahada, vous dites pas alors que les haut-parleurs, c'est une bid'a. Comment on lui répond? On l'a cité, là, qu'il m'a dit, مكبرة الصوت مثلا والجمعية لماذا نقول جمعية بدعة أو مخالفة ولا نقول المكبرات في هناك وجه ثالث هذا واضح تقدم الجواب أن مقتضى الجمعية أي الشوز كي فون الآن pour laquelle ils font les جمعية elle était possible à l'époque du professeur sallam. Limada, il l'a pas fait. Maintenant, les jamiyat, ils creusent des puits. Ils aident les pauvres. Maintenant, ils prennent en charge des orphelins. À l'époque du prophète, ces trois choses, ils le faisaient. Ils prenaient des orphelins, ils ont creusé des puits, ils ont creusé le khandaq autour de la Médina. Est-ce qu'ils ont besoin d'une jamiyat? Abadan. Amma, Mukabirat Sant, à l'époque du professeur sallam, ils n'avaient pas les moyens. C'est une technologie qui est venue après. Hada al-farq. فنحن لو دي pourquoi on revient à la munaqasha pourquoi cette jamia elle a pas été faite à l'époque du prophète alors qu'il avait les moyens il y avait tout été réuni pour la faire pourquoi ils l'ont pas fait illa parce que c'est une mukhalafa elle vient de l'gharb ça c'est une chose que les kuffar ils ont inventé et ça c'est un autre point anna hada c'est une chose qui est venue des kuffar pour combattre l'islam pour diviser l'islam faqat et on avait fait nahnu wallahi alhamd une muhadara fi hada celui qui veut des détails inshallah il revient c'est le cas à la muhadara. Tous ces abouabs qu'on a lus l'an dans le bid'a, ils sont muhim jiddan. Ma taqaddam min kalam ibn Qudama wa sharh ibn Uthaymin, c'est une muqaddima nafi'a fi l'aqida. Voilà, il a cité sur l'Uthaymin, awalan les règles, on les a vues. Thumma, tout le kalam d'Ibn Qudama. Il te montre la gravité de le bid'a. Comment répondre à la bid'a? Léanna, tout ce qu'on va lire l'an, min al-sifat wa min al-aqida. Tout ça, vous allez voir que les gens, il y a beaucoup de personnes qui se sont égarées. Fala bout t'as des bases, c'est quoi le bid'a? Comment tu réponds? C'est quoi le hukm de celui qui fait une bid'a? Tout ça, tu dois y connaître un ta'ayyuh al-muslim. Hatta, tu mets chaque chose à sa place. Fala matalan bid'at al-ash'ari, laissat ka bid'at al-mufawid, ou al-jahmi. C'est pas la même chose. C'est pas le même hukm. T'auras pas la même position. Hada la bout. La bout que tu connaisses c'est quoi le bid'a? Et comment te comporter avec Al-Mubtaja? Min ahsan al-kutub fi hadha al-bab ma hu? Al-i'tisam liman? L'imam al-Shatibi. L'imam Abu Ishaq. Ou l'imam Abi Ishaq al-Shatibi, rahimahullah. Lakin, il peut être compliqué pour certains frères. Le kitab yahtaj un mustawa fi l'loga. Le kitab, il faut un niveau dans la langue arabe. Dans certaines choses, il est pas simple. Lakin, au moins, tu connais le titre. Et bi-idhnillah. Le jour où tu as la capacité, fa tastafid min. Qala rahimahullah dhikr ba'd ayat as-sifat. Qala al-Imam Ibn Qudama rahimahullah fa mimma ja'a min ayat as-sifat qawlillah 'azza wa jalla wa yabqa wajhu rabbik. Aya. Ibn Qudama rahimahullah, il va citer des versets du Coran Al-Karim avec des attributs d'Allah Azza wa Jalla. Il a commencé par Sifat al-Wajh. Il a cité le verset de Sourate Ar-Rahman wa yabqa wajhu rabbik. Dhul Jalal wal Ikram. Qala Ash-Shaykh Ibn Uthaymeen rahimahullah as-sifat allati dhakaraha al-mu'allif min sifat Allah ta'ala. Qala dhakara al-mu'allif rahimahullah min sifat Allah as-sifat al-atiyah. وسنتكلم عليها حسب ترتيب المؤلف. قال الصفة الأولى الوجه. La première صفة الوجه. أولا لابد من سؤال هنا, هل صفة الوجه من صفات الفعلية أو الذاتية؟ الذاتية. أحسنت. أحسنت, أن الله سبحانه وتعالى لم يزل ولا يزال متصفا بصفة الوجه, فهي صفة ذاتية. قال شيخ ابن عثيمين الوجه ثابت لله تعالى بدلالة الكتاب والسنة وإجماع السلف. سالي السورس دل الإسلام الآن. Si on affirme que Allah subhanahu wa ta'ala il a un visage, on doit avoir un dalil min al-kitab wa min al-sunna. Et ijma' al-salaf. Ijma' al-salaf il est fondé sur le kitab et al-sunna. Azbatu hadhihi as-sifa. Celui qui vient après, il n'a pas le droit de les contredire. Abadan. Celui qui contredit ha'ula, il a ouvert une porte d'égarement. Qala rahimahullah, qala Allah ta'ala, l'an il va citer les adillah. Qala Allah ta'ala, wa yabqa wajhu rabbika dhul jalali wal ikram. الشاهد وجه ربك لفيزاج دو الله سبحانه وتعالى. قال وقال النبي صلى الله عليه وسلم لسعد بن أبي وقاص إنك لن تنفق نفقة تبتغي بها وجه الله إلا أجرت عليها. متفق عليه. الشاهد وجه الله تبتغي بها وجه الله. قال وأجمع السلف على إثبات الوجه لله تعالى فيجب إثباته له بدون تحريف ولا تعطيل ولا تكييف ولا تمثيل وهو وجه حقيقي يليق بالله. سنت عقيدة الآن. On a un verset du Coran, on a un hadith du prophète صلى الله عليه وسلم, on a d'autres hadiths. لكن ce qu'il a cité Cheikh Ibn Taymiyyah هنا, il cite un dalil de chaque. حتى le livre, le but c'est que c'est un livre résumé. فالآن notre position نحن إثبات هذا الوجه لله سبحانه وتعالى بدون تحريف sans déformer بدون تعطيل والعياذ بالله. الله سبحانه وتعالى il montre qu'il a un وجه واحد يبيه يدي لا الله il a pas de وجه بدون تبذيل. Ça implique pas, si on affirme qu'Allah il a un visage, ça implique pas que ce visage ressemble au créateur. أبدا. الإثبات لا يلزم منه التمثيل. Et on avait dit que les gens bâtils, ils sont égarés de ce bâb. Les bâtils dhannou anna ithbat as-sifat yastalzim minhu at-tamthil. Mubashara il rejette. Il entend wajh pour lui, il pense au visage de la créature. Wal miskin il oublie anna Allah subhanahu wa ta'ala il a toujours eu un visage et Allah il était avant la créature. Limada tu fais ressembler Allah à la créature alors qu'Allah il était avant. هو وجه حقيقي يليق بالله. هذا رد على المفوضة, يقولون وجه لكن لا نعلم معناه. أما نحن لا, الوجه حقيقي نعلم المعنى بلغة العرب, أما الكيفية فلا ولا تكييف. وهذا كله تقدم. قال وقد فسره أهل التعطيل بالثواب, ونرد عليهم بما سبق في القاعدة الرابعة. تفضلوا. Je vous avais dit أن القاعدة الرابعة elle va souvent revenir. في القواعد في بداية الدرس قلنا أو قال شيخ ابن عثيمين القاعدة الرابعة يعني كيف نرد على المبتدعة في هذا الباب, ثم إلى ست ديبو. الآن نحتاج إلى هذه الأمور. فالرد الأول إدريس خلاف ظاهر النصوص. قال ويبقى وجه ربك كذلك إنك لن تنفق نفقة تبتغي بها وجه الله. فالله الذي تبتغي بها وجه الله إلى بدي الثواب. هذا أولا. ثانيا خلاف طريقة السلف. من قال من السلف الصالح أن الوجه سبمعنى الثواب؟ ما أحد. هذا سبني بعد. كذلك من الردود قاعدة الرابعة ما عندهم دليل صحيح من الكتاب ومن السنة. يبقى دليل صحيح كنو خوف كنو منطق أن المراد بالوجه هنا الثواب. أبدا. هذه الردود يحفظوها يحفظوها مهمة. وسيأتي معنا إن شاء الله ردود أخرى, لكن نكتفي pour l'instant on essaie de laisser الكتاب simple. قال رحمه الله وقوله عز وجل بل يداه مبسوطتان. On a fini صفة الوجه. On retient un dalil من الكتاب, un dalil من السنة, إجماع السلف. Et tu dois savoir comment Rab ceux qui disent que le visage c'est le thawab. Tu retiens les trois réponses qu'on a vues dans le qa'id. Hakada vous faites la révision. Tu apprends un dalil min al-Qur'an wa yabqa wajhu rabbik dul jalali wal ikram. Tu apprends un hadith min as-sunnah, hadith Sa'd huna yabtaghi bidhalika wajha Allah. Et ijma' as-salaf, l'unanimité des salaf. Avec tout ça, si quelqu'un dit thawab, t'as la réponse, tu sais comment répondre. Ça contredit la voix des salafs, ça contredit Zahir al-Qur'an, et il n'y a pas de dalil min al-kitab ou min al-sunnah. Qala rahimahullah wa qawluhu subhanahu wa ta'ala bal yadahu mabsutatan. As-sifatu thaniya al-yadan. Sifa dhatiya ou fi'liya? Naam, sifa dhatiya. اليدان من صفات قال اليدان من صفات الله الثابتة له بالكتاب والسنة وإجماع السلف. قال الله تعالى بل يداه مبسوطة. قال وقال النبي صلى الله عليه وسلم يمين الله ملاء لا يغيظها نفقة سحاء الليل والنهار, إلى قوله بيده الأخرى القبض يرفع ويخفض. رواه مسلم والبخاري بمعنى بل إلى في البخاري ومسلم. قوله البخاري بمعنى بل البخاري لا غبطي هكذا مع مسلم. الحديث رواه البخاري ومسلم. الشاهد منه يمين الله أي لا من ضوض الله سبحانه وتعالى. قوله بيده الأخرى صنوت خما tout ça ça montre qu'Allah il a deux mains, il a une main droite et il a une autre main. Ça y est, dans le hadith, il y a deux mains droites. Ces deux mains, c'est des mains droites. Subhanahu wa ta'ala. Al-insan yantabih toujours, et on répète, il s'écarte du tamthil. Ahad al-dullal, ahad al-jahmiya, al-mu'asirin, il a rejeté hada, wal-iyadu billah, et il a fait un signe avec ses mains. En se moquant, qatalahu Allah, il s'est moqué. أنه يبارد أهل السنة أيدي كيف يقولون أن كلتا يديه يمين أي لا فانسيني هكذا إلا ميسي دو مان دروات أي سموكي. لماذا هذا المبتدع أن إلا كومباري الله سبحانه وتعالى بك سكراتيو, لأن pour lui un être humain qui a deux mains droites c'est un handicap, et il a fait le qiyas sur Allah عز وجل فإلا rejeté. نحن دي ليسا كمثل شيء. الله إلا deux mains droites, tu sais pas comment c'est, voilà où t'imagines. Ça, tu dis Allah il a deux mains droites, il s'imagine, et dès que ça contredit ses passions il rejette. قال واجمع السلف على اثبات اليدين لله فيجب اثباتها له بدون تحريف ولا تعطيل ولا تكييف ولا تمثيل. نعم, on déforme pas comme ils font l'Asha'ira, ça y est. Pas de ta'til, كذلك on rejette pas comme ils font l'Jahmiya. Wa la takif, lianna la na'lamu. Wa la tamthil, na'am, laysa kama tijal. Qal wa huma yadan haqiqatan lillahi ta'ala yaliqan bih. Hada raddun ala al-mufawwidha wa raddun ala jami' ahli al-bid'ah anna Allah subhanahu wa ta'ala lahu yadan haqiqatan. فسرهما أهل التعطيل بالنعمة أو القدرة ونحوها. أولا هذا الاختلاف بين أهل البدع يدل على أن القول باطل, لأن يتناقضون, هذا يقول نعمة, هذا يقول قدرة, هذا يقول معنى آخر. لا, نحن أهل السنة متفقون اليدان سي دو ما. أما كيف واحد يدي نعمة لوتر يدي قدرة لوتر كي سيكا غيزون سا بروف أولا إي سون با داكور أنتر إو إي سون سور لو فو, لأن الحق لي واحد. قال ونرد عليهم بما سبق في القاعدة الرابعة. C'est qui répète. Aïe, ceux qui prétendent que les mains d'Allah, en fait, le sens c'est un ni'ma. Aïe, le bienfait d'Allah. Aou la qudra, la capacité. Aou al-quwa, pardon, ils disent, la force. Kevna rud alayhim. أحسنت. أولا اختلاف ظاهر النصوص. الله سبحانه وتعالى قال بل يده، ما قال بل نعمتها أو قوتها أو قدرتها، إلى ذي بل يده. زيد علي دوزي مرض. أحسنت. خلاف طريقة السلف. السلف ils ont jamais expliqué les mains par la ni'ma ou la force. الثالث أحسنت ليس علي دني صحيح. Apprenez les ces trois يا جماعة. Trois réponses elles te serviront toujours في باب الصفة. قال رحمه الله ووجه رابع. أي on a cité les trois redoutes de la qaïda. الآن جبنا تيمين il va rajouter un quatrième point pour cette صفة. قال ووجه رابع أن في السياق ما يمنع تفسيرها بذلك قطعا كقوله تعالى لما خلقت بيدي وقوله صلى الله عليه وسلم وبيده الأخرى القبض. السياق c'est la formulation du verset. Il empêche, c'est impossible que ça soit معنى النعمة أو القدرة. لماذا أو القوة؟ أحسن. في الحديث قال القبض. Est-ce que tu peux qualifier la ni'ma avec le qabd? Tu dis la ni'ma taqbid? أبدا. أو tu dis la force taqbid? أبدا. نعم كذلك وبيده الأخرى القبض يرفع ويخفض الرفع والخفض. Ça montre أن c'est une vraie main. كذلك الآية قوله عز وجل بل يداه مبسوطة وقوله عز وجل لما خلقت بيدي. السياق كذلك يمنع. La formulation du verset, Allah subhanahu wa ta'ala, il a révélé à son prophète ce verset, tu ne peux pas comprendre un ni'ma ou le qudra ou ce qu'ils expliquent à l'abattre. Limada? Naam. Bal yadahu mabsutatan musanna. Aïe, c'est deux mains. Zid? Al-quwa mufrad. Naam. Famada? أحسنت. لأن عز وجل قال بل يداه مبسوطتان. Ça veut dire que Allah il a deux forces. أو il a que deux ni'mas. بل يداه مبسوطتان c'est deux ni'mas. On peut répondre avec un verset du Coran. ما هو عندك؟ أحسنت. وإن تعدوا نعمة الله لا تحصوها. Si vous voulez dénombrer les bienfaits d'Allah, vous y arriverez jamais. C'est illimité. فكيف الآن vous expliquez cette dualité, les deux mains avec un ni'ma. كذلك القوة. القوة المطلقة. القدرة الله il est على كل شيء قدير. كيف الله il a deux قدرة c'est tout. أما nous أهل السنة on a aucun problème. بل يدا il a deux mains. لا إشكال. لا إشكال. Celui qui reste على ظاهر النصوص et فهم السلف il aura aucune complication dans ce bab et dans les autres chapitres fiddi. Que ce soit aqidah, que ce soit manhaj, que ce soit le hadith, le fiqh. Inch'Allah, il n'aura aucun ishka. Amma celui qui délaisse هذه الطريقة سيتعب. قال الأوجه التي وردت عليها صفة اليدين وكيف نوفق بينهما أو بينها. لكن الآن يا إشكال قد يشكل على بعض الناس وأهل البدع يستدلون بهذا أن يدي زوتخ آيات أن الله ذكر صفة اليد بالإفراد. قال عز وجل تبارك الذي بيده الملك. وهناك آية أخرى بصيغة الجمع. قال عز وجل أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما. أيدينا أي بلوغيال. فدون أن فرسي تا صفة اليد أو سنجلية إنما. Dans un autre verset, t'as deux mains. Dans un troisième verset, t'as plusieurs mains. Ahlul Bida', ils n'ont pas compris ça. Et sur le Taïmin, il va nous montrer comment tu rassembles. Il va citer les trois versets. قال الأول الإفراد كقوله تعالى تبارك الذي بيده الملك الشاهد بيده. قال الثانية التثنية كقوله تعالى بل يداه مبسوطتان. الثالث الجمع كقوله تعالى أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما. على بلوريال أيدينا. قال التوفيق بين هذه الوجوه أن نقول الوجه الأول أي الإفراد تبارك الذي بيده. قال مفرد مضاف. قال فيشمل كل ما ثبت لله من يد ولا ينافي التنتين. أي المفرد كنت لمضاف يفيد العموم. تدي يد الله يد مضاف مضاف إلى الله يد الله. Ce singulier dans la langue arabe يفيد العموم أي toutes les mains qu'Allah il a. Et on sait avec l'autre verset que c'est deux mains. فقول الله عز وجل تبارك الذي بيده يعني les mains qu'Allah il possède. لأن اليد singulier هنا المضافة تفيد العموم أي toutes les mains qu'Allah il a. Et نحن on sait que Allah il a deux mains avec l'autre verset. قال فيشمل كل ما ثبت لله من يد ولا ينافي التنتين. نعم لأن يشمل كل ما ثبت لله. On sait que نحن avec notre verset Allah il a deux mains. Ça se contredit pas. قال وأما الجمع فهو للتعظيم لا لحقيقة العدد الذي هو ثلاثة فأكثر. الجمع بمعنى التعظيم. قال عز وجل نحن خلقناهم. Est-ce que نحن ça veut dire qu'ils sont plusieurs؟ أبدا الخالق واحد c'est Allah. نحن خلقناهم. كثيرا في القرآن الله سبحانه وتعالى يقول نحن. لا شك أنه للتعظيم. فهنا الجمع في قول الله عز وجل مما عملت أيدينا أي للتعظيم. كذلك جواب ثاني قال وحينئذ لا ينافي التثنية على أنه قد قيل. نعم. Si on dit أن le verset est للتعظيم ça contredit pas les deux mains d'Allah سبحانه وتعالى. لا. أي c'est للتعظيم. الله سبحانه وتعالى يعني la cité le pluriel من باب التعظيم. قال على أنه قد قيل إن أقل الجمع اثنان. هذا كذلك. أقل الجمع en langue arabe il y a des savants ils disent c'est deux. Il y a un khilaf entre les savants, c'est quoi le plus petit pluriel? Est-ce que le pluriel ça commence à partir de 2 ou 3? Ceux qui disent ça commence à partir de 3, on dit l'ayah c'est l'ta'zim. Ceux qui disent ça commence à partir de 2, fala ishkal. Qawlu azza wa jal mimma amilat aydina ay 2. On le fait ça avec l'autre verset. Qala wa hadha qawl sahih. Anna aqal al-jam' 2, hadha qawl sahih. فإذا حمل الجمع على أقله فلا معارضة لأن أقل الجمع اثنان. قال فلا معارضة بينه وبين التثنية أصلا. نعم وهذا جواب طيب. أن le pluriel en langue arabe ça commence à partir de deux. فقوله مما عملت أيدينا ça veut pas dire plus de deux. لا لأن le pluriel en langue arabe ça commence à deux. فنحن on comprend ce verset deux avec l'autre verset بل يداه مبسوطتان لا إشكال. رحمه الله تعالى وقوله تعالى إخبارا عن عيسى عليه السلام أنه قال تعلم ما في نفسي ولا أعلم ما في نفسك أي صفة النفس صفة النفس لله عز وجل. قال الصفة الثالثة النفس. النفس ثابتة لله تعالى بالكتاب والسنة وإجماع السلف. قال الله تعالى كتب ربكم على نفسه الرحمة. وقال عن عيسى إنه قال تعلم ما في نفسي ولا أعلم ما في نفسك. سمطر أن صفة النفس ثابتة لله عز وجل. وقال النبي صلى الله عليه وسلم سبحان الله وبحمده عدد خلقه ورضاء نفسه وزنة عرشه ومداد كلماته. رواه مسلم. قوله ورضاء نفسه أي نفس الله عز وجل. قال وأجمع السلف على ثبوتها على الوجه اللائق به فيجب إثباتها لله من غير تحريف ولا تعطيل ولا تكييف ولا تمثيل. فنؤمن بأن الله متصف بصفة النفس لأن le verset أو les deux versets que la cité et الحديث ils sont clairs. C'est la même chose pour toutes les sifat. L'aqida c'est la même. Al-ithbat et on s'écarte du tamthil. Wa at-tanzih et on s'écarte du ta'til. Qala rahimahullah wa qawluhu subhanahu wa jaa rabbuk wa qawluhu ta'ala hal yanzuruna illa an ya'tiyahumullah. Sifat al-madi wa jaa rabbuk. Le fait de venir. الله سبحانه وتعالى متصف بهذه الصفة المجيء. وجاء ربك. قال الشيخ ابن عثيمين رحمه الله الصفة الرابعة المجيء. قال مجيء الله للفصل بين عباده يوم القيامة ثابت بالكتاب والسنة وإجماع السلف. قال الله تعالى وجاء ربك هل ينظرون إلا أن يأتيهم الله. وقال النبي صلى الله عليه وسلم حتى إذا لم يبق إلا من يعبد الله آتاهم رب العالمين. صفة الإتيان أن يأتي, صفة المجيء متقاربة في المعنى. C'est pour ça que Cheikh Ibn Uthaymeen, Al-Imam Ibn Qudama, ils ont cité لفظ وجاء ربك ولفظ يأتيهم. جاء أو أتى, c'est la même معنى. فالله سبحانه وتعالى متصف بصفة المجيء والإتيان. صفة المجيء ذاتية أو فعلية عند من؟ نعم, لأن الله عز وجل يفعلها متى شاء متعلقة بمشيئة الله, إن شاء فعلها وإن شاء لم يفعلها. فمثلا الله سبحانه وتعالى سيفعل هذه الصفة أي سيجي يأتي يوم القيامة للفصل بين العباد. وجاء ربك والملك صفا صفا. وجاء ربك أي يوم القيامة. تسع بلا تمثيل. السامجي حقيقي. قال متفق عليه في حديث طويل وأجمع السلف على ثبوت المجيء لله تعالى, فيجب إثباته له من غير تحريف ولا تعطيل ولا تكييف ولا تمثيل, وهو مجيء حقيقي يليق بالله تعالى. هذا مجيء حقيقي. لا بيرسون يغون با في الكيفيه لان سيشكل عليه والعياذ بالله بغى رجوت الصفه. لا, الله يجي كما في القران. قال وقد فسره اي المجيء اهل التعطيل بمجيء امره, ونرد عليه بما سبق في القاعدة الرابعة أي وجاء ربك أي أمر ربك. هكذا أهل التعطيل أهل التحريم. Ils ont dit الله سبحانه وتعالى il vient أي c'est son ordre qui vient. في الحقيقة c'est pas lui عز وجل, c'est son ordre. هذا c'est du تحريف لأن ظاهر الآية الله الذي وجاء ربك. كيف نرد عليهم؟ القاعدة الرابعة تفضل. أنت ويت متخزي هذه. ترد عليهم بالقاعدة الرابعة تفضل. خلاف دائرة النصوص. أحسن. خلاف ظاهر النصوص. الله قال وجاء ربك. ما قال وجاء أمر ربك. زد. خلاف طريقة السلف. أحسن. خلاف طريقة السلف. Qui sait qui les a devancés parmi les salaf pour هذا التفسير. زد. خلاف. بقي واحدة في سكلاب. ما هناك دليل صحيح على هذا. أحسنت. ينفخس يرد عليهم صريحا لأن دنفخس الله سبحانه وتعالى إلى ستة كي فوني لويمام les anges et son ordre. Ça montre que tu peux pas faire ça venu par l'ordre. قال عز وجل هل ينظرون إلا أن تأتيهم الملائكة أو يأتي ربك أو يأتي بعض آيات ربك. الله إلى ستة لتخوى. لأن بعض الناس يقولون وجاء ربك أي الملائكة. هذا باطل لأن الله عز وجل قال وجاء ربك والملك. Si on fait le premier par الملائكة, ça veut dire les anges sont venus et les anges sont venus. Ça montre que c'est Allah lui-même. قد يقول قائل لكن المراد سيه وجاء أمر ربك. نرد عليهم بالآية. قال عز وجل أن تأتيهم الملائكة أو يأتي ربك. قال أو يأتي بعض آيات ربك. إلى ستة الملائكة, إلى ستة الإمام عز وجل, إلى ستة آيات ربك أي الأمر. ففسر مجيء الله بالأمر السباطل لأن الله سبحانه وتعالى dans ce verset qu'on a cité il a cité les trois. قال الشيخ ابن عثيمين عند هذه الآية رحمه الله في شرح الواسطية قال هل يستقيم بشخص أن يقول يأتي ربك أي أمره في مثل هذا التقسيم؟ Je ne peux pas remplacer ou expliquer la venue d'Allah par son ordre. L'ordre, il est déjà cité. Ça montre bien que c'est la venue d'Allah, haqiqatan. Avec le qaïda al-rabi'a, بإذن الله الرد اللي واضح من عنده شيء الدروس هذه elles vont être sahla إن شاء الله. Si on a compris ce qu'on a vu avant, الآن c'est très simple. نقرأ نحفظ الأدلة وon répond à leur شبه ونمشي خلاص نقف هنا. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.